காத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஹே குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாட நெஞ்சு கூத்தாட தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ குளிக்குது ரோசா நாத்து ஏ தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆத்தாடி பாவாட காத்தாட